தவிரா பால் கடவில் அம்பிழி பூந்தோணி, பாதிரா பால் கடவில் அம்பிழி பூந்தோணி, துழையாது துழையுழையா சேகார நட்சத்திரம் பார்க்கடவில் அம்பிழி பூந்தோணி, துழையாது துழையுழையாய் நேர்ந்த நட்சத்திரம். நாதங்களில் பூவிரல் தும்பு தேடி புலகங்கள் பூக்குந்த தாளம், பார்க்கடவில் அம்பிழி பூந்தோணி, துழையாது துழையுடையா சேகார நட்சத்திரம். ஜன்மங்கள் தன் ஸ்வப்ன தீரத்து தூரே நீலார விந்தங்கள் பூத்து, ஜன்மங்கள் தன் ஸ்வப்ன தீரத்து தூரே நீலார விந்தங்கள் பூத்து, நூபுரம் சாத்தும் பூமி காக்குந்தல் நீர்த்தும் பார்க்கடவில் அம்பிழி பூந்தோணி, துழையாது துழையுழையா சேகார நட்சத்திரம், பாதிரா பார்க்கடவில் அம்பிழி பூந்தோணி, துழையாது துழையுழையா சேகார நட்சத்திரம்.